கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. சுவாசமுள்ள யாவுமே பாடி போற்றிடுங்களே. கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. சுவாசமுள்ள யாவுமே பாடி போற்றிடுங்களே. தாழ்வில் இருந்த நம்மை எல்லாம் மீட்டாரே, பாடி போற்றுங்களே. தாழ்வில் இருந்த நம்மை எல்லாம் மீட்டாரே, பாடி போற்றுங்களே. அவருடனே கூட நம்மை எழுப்பி வைத்தாரே உன்னதங்களிலே. அவருடனே கூட நம்மை எழுப்பி வைத்தாரே உன்னதங்களிலே. உம்மை பாடுவே, உம்முன் பாடிவே. ராஜாதி ராஜா நீரே, உம்மை பாடுவே. ராஜாதி ராஜா நீரே, என்றைக்கோ மறித்து மறைந்து போயிருப்பேன், வாழ்வில் நீர் வாராவிட்டா. என்றைக்கோ மறித்து மறைந்து போயிருப்பேன், வாழ்வில் வராவிட்டா. மூழ்கி கொண்டிருந்த என்னை உன் கரம் நீட்டி அன்பா தூக்கி நிறுத்தி. மூழ்கி கொண்டிருந்த என்னை உன் கரம் நீட்டி தூக்கி நிறுத்தி. உம்மை பாடுவே, உம்மை ராஜாதி ராஜா நீரே, உம்மை பாடுவேன் பாணிவே. ராஜாதி ராஜா நீரே, கிருபையால் என்னை மன்னித்தீர் தேவா. உமை அன்றி யாரை பாடுவே. எனக்காக அடிக்கப்பட்ட கிருபாதார பலி நீரே தேவா. எனக்காக அடிக்கப்பட்ட கிருபாதார பலி நீரே தேவா. உம்மை உம்மை உம்முன் ராஜாதி ராஜா நீரே, உம்மை உம்மை போற்றுவேன், உம்முன் பாணிவே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. சுவாசமுள்ள யாவுமே பாடி போற்றிடுங்களே. கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. சுவாசமுள்ள யாவுமே பாடி போற்றிடுங்களே.